ಮತ್ತೆ ಮನುಷ್ಯನ ಇನ್ನೂ ಪಾಕಲೆಯೇ. ವಾನತ ಪಾತ್ತೆ ಭೂಮಿಯ ಪಾತ್ತೆ ಮನುಷ್ಯನ ಇನ್ನೂ ಪಾಕಲೆಯೇ. ನಾನ್ ಪಿರಂದದು ಅಳುದಿಡತಾನ ಏ ವಿಧಿಯೇ ಸರಿದಾನ. தங்க என்னும் தங்கம் இங்கே தீயில் வேகும் இப்போது, கண்கள் சிந்தும் கண்ணீராலே எந்த தீயும் அணையாது. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பிறந்தது அழுதிடத்தானா ஏ விதியே சரிதானா. அழுத்திடத்தானா ஏ விதியே சரிதானா.